உத்தம அமர்த்தலம் வைத்ததோர் இழிற்றணுவின் உய்த்த கனையா அத்திரல் அரக்கன் முடிவத்தம் ஒரு கொத்தன உதிர்த்ததிரதோன் மத்தொரு மிகுத்ததையர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினையை பத்தரவருக்கும் மணி அத்திகிரியே. மனுஷன் எத்தனையோ ஜென்மங்கள் எல்லாம் எடுத்து அனந்தமான பாபங்களை சேர்த்து வச்சிருக்கான். இது மொத்தத்தையும் தீர்த்துதான் அவன் மோட்சத்துக்கு போக முடியும். பாபங்கள் எல்லாம் தீர்க்காமல் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நடக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மொத்த பாபத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா அதுவும் நடக்காது அப்படிங்கிறது. அனுக்ஷண சமுச்சிதே துரித வாரிதோ துஸ்தரே எதி க்வச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலா. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பாபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள்ல பண்ண பாபம் அப்படின்னா அதுவே நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷத்துல இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி, அப்ப போன வருஷம் எத்தனை பாபம், இந்த வருஷம் எத்தனை பாபம் அப்படின்னு பார்த்தா நம்மளாலேயே கணக்கு பண்ண முடியல. இன்னும் நமக்கு தெரியாத பாபங்கள் இன்னும் அநேகம் இருக்கு. துரித வாரிஜி அப்படின்னு சொல்ற மாதிரி பாபத்தினுடைய கடல், பாப கடல்ல முழுகி நின்றுக்கும், வெளியில வர முடியாமல். இதுக்கு பெரியவர்கள் அப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாம் ஏதாவது சில பாபத்துக்கு பிராயசித்தம் சொல்லலாம் அப்படின்னு பிராயசித்தம் சொல்றா. இந்த பாபத்துக்கு இது பிராயசித்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. பிராயசித்தம் பண்ணதால மாத்திரம் பாபம் பூர்ணமா போயிடாது, பிராயசித்தத்தினால கொஞ்சம்தான் போகுமா. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா பிராயசித்தம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாபம் பண்ணாம இருக்கணுமா, அப்பதான் போகுமா. அனுதாபாத் உபரமாத் அப்படிங்கிற சுவாமி அனுதாபப்படணும், பாபம் பண்ணிட்டோமேன்னு மறுபடியும் பண்ணாம இருக்கணும் அந்த பாபத்தை. இப்படிலாம் இருந்தாதான் பிராயசித்தத்துக்கு பூர்ண பலம், இல்லைன்னா பிராயசித்தத்துக்கே பூர்ண பலம் கிடையாது. அப்படி ஏதாவது பிராயசித்தம் சொல்லி அதையும் நாம பண்ணினா கூட அதுவே எங்கேயோ ஒன்று ரெண்டு பிராயசித்தம் தான் பண்ண போறோம். ஆனால் அந்த பிராயசித்தத்திலையும் பாபம் வந்து சேர்ந்துடும். எதி க்வச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலா. இந்த பிராயசித்தத்திலையும் பாபம் வந்து சேர்ந்துடுத்துனா அப்புறம் எப்போ எப்போ முடியும்? மண்யே குஞ்சர சௌச்சவது அப்படின்னு ஒரு பாகவதத்துல யானை வந்து குளிச்சா மாதிரி தான் ஆயிடும். யானை குளிச்சுட்டு மறுபடியும் தன் மேல புழுதியை வாடி தானே இறைச்சிக்கும். யானை நல்லா குளிப்பாட்டி விட்டா கூட ஸ்ரீரங்கத்துல காவேரி இல்ல, கொஞ்ச நாள் கரையில இருந்தா போடும், அந்த மணல் எடுத்து தன் மேல போட்டுக்கும் யானை. அந்த மாதிரி இவன் பிராயசித்தம் பண்றேன்னு பண்ணிட்டு மறுபடியும் அதே பாபத்தையே பண்ணிட்டு இருக்கான். மனுஷ்யா ரிஷபாயதே அப்படின்னா இந்த குட்டையில ஊரிண்டு இருக்கிற எருமு மாடு மாதிரி இங்கேயே ஊரிண்டு இப்படியே பாபத்தை பண்ணிட்டு இப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கதி தான் என்ன? இந்த பாபங்கள்லாம் போறதுக்கு எல்லா பாபங்களும் போகணும், நிறைய பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னா தர்மசாஸ்திரங்கள்ல ஒரு பிராயசித்தம் ரொம்ப சிரேஷ்டமா சொல்லியிருக்கா, அது சேது ஸ்நானம் அப்படிங்கிறது. சேது ஸ்நானத்துல அநேக பாபங்கள் போகும். பெரியவாழ்லாம் கூட சிசையும் போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல, செட்டில் ஆக முடியல, விவாகம் ஆக மாட்டேங்கிறது, அப்படி அப்படின்னு என்ன கஷ்டம் இருக்காலோ போய் ஒரு தடவை போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னா அப்போ முக்தி தத் தர்சனா தேவ ந ஜானே ஸ்நானஜம் பலம் அப்படின்னு வரும் அந்த ஸ்நான விதியில. அந்த சேதுவை பார்த்தாலே சகல பாபத்திலிருந்து முக்தி வருமா, அதை ஸ்நானம் பண்ணால் என்ன பலனுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சாஸ்திரம் தெரியுது. எவ்வளவு பலம் வருங்கிறத என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அப்படி ஒசந்ததான ஒரு பிராயச்சித்தம் இந்த சேது ஸ்நானம் அப்படிங்கிறது. பெருமான் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணின அப்புறம் நான் எல்லா பாபத்திலிருந்தும் எல்லாரையும் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தில் இருக்கிறபடியினால அப்ப சாதாரண ஜனங்களுக்கும் இந்த பாபத்தினுடைய கணக்கெல்லாம் தெரியாதவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிராயச்சித்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேதுவை ஏற்படுத்தி வைக்கிற அவர் தான். கிருபே கிருத ஜகஜிதே கிருபண தந்து சிந்தாமனே ரமா சகச்சரம் கஷிதம் ரகுதுரீணயந்தியாத்வயா வியபத்யத சரித்பதி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பகுபாதக பிரதம ஹேதுனா சேதுனா. தேவாசதத்துல சொல்ற ஸ்ரீராம அவதாரத்துல நீ ராமாவதாரம் பண்ணி தயையை பார்த்து சொல்ற, ராமாவதாரம் பண்ண வச்சு நீ பண்ண பெரிய உபகாரம் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, சேதுவ கட்டி வச்சதுதான். ரொம்ப கருணையோட சேதுவ கட்டுறாராம் பெருமாள். ரொம்ப கருணைனா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கருணை மாத்திரம் இல்லை, இன்னி வரைக்கும் நமக்கு வரைக்கும் ஒரு கருணை உண்டு. சேது ஸ்நானம் சகலத்தும் புராய்ச்சித்து வந்து சேது ஸ்நானம் அங்க போய் சங்கல்பத்தில் பார்த்தாலும் என்ன சொல்றான் அப்படின்னா, எத்தனை நாள நான் அன்னில இந்த அனாதிகால பிரபுதி இந்த க்ஷண பரியந்தம் அகிருத்திகரண கிருத்தியாகரண பகவத அபஜார பாகவத அபஜார அசக்கிய அபஜார நானா விதா அனந்த அபஜார அப்படின்னு சொல்லிட்டு சகல அபஜாரத்துக்கும் பிராயச்சித்தம் அது சொல்றேன். அப்போ சகிருத் அபேக்ஷனா தக்ஷணாத், ஒரு தடவை போய் பார்த்தால் போறோம். தக்ஷணத்திலேயே பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம, ரொம்ப ரொம்ப பெரிய பாவங்கள் என்னென்ன பெரிய பாவம் இருக்கோ மொத்தம் போயிடும். சுவாமி தேசிகன் அந்த அபேக்ஷனா சொல்றபடினால அந்த காலத்துல சேது நல்லா இருந்திருக்குன்னு தெரியுது. சுவாமி தேசிகன் நேர பார்த்திருக்க அப்படின்னு தெரியுது. 750 வருஷம் முன்னாடி பார்த்திருக்க அப்படிங்கறது தெரியுது. தம் வீக்ஷ சேது மதுனா விசரீரவந்த சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதிம் தரந்தி அப்படின்னு வரதராஜ பஞ்சாத்தையும் சாச்சு. தம் வீக்ஷிய சேது, அந்த சேது போய் பார்க்கறார். ஏன்னா வரதராஜ பெருமானே நீர்தானே சேது கட்டினீர். ஏனாச்சல பிரகிருத்தினா ரிபுசம் க்ஷயார்த்தி வாராநிதிம் வரதபூர்வமலங்கயன்ஸ்வம். நீ சமுத்திரத்தை கடக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை வச்சுண்டு ஜனங்களுக்கு சேது கட்டி நீர் கொடுத்தபடினாலே இன்னைக்கு எல்லாரும் சமுத்திரத்தை கடந்துட்டு இருக்கான். நீர் அன்னைக்கு அந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு சேது கட்டினீர். நாங்கள் எல்லாம் சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு இந்த சேது எங்களுக்கு உபயோகமா இருக்கு. சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதின் தரந்தி, இந்த துக்க சாகரத்தை கடக்கிறதுக்கு இந்த சேது எங்களுக்கு நன்னாக உபயோகமாக இருக்கு என்று சாதிக்கிறார். அதனால பெருமாளுடைய பரம கருணை அப்படிங்கிறது ராமாயணத்துல உத்தமமான கருணைங்கிறது இங்கதான் நல்லா தெரியும். கிருபே கிருத ஜகஜிதே, ஜகத்துக்கெல்லாம் ஹிதம் தவறு வேற பண்ண தெரியாது. உமக்கு ஒரு அவதாரம் அப்படிங்கறது பண்ணானா அந்த காலத்துல மாத்திரம் என்ன, பின்னாடி என்னன்னைக்கும் கஷேமத்தை கொடுக்கற மாதிரி ஜகத்துக்கு ஹிதமா பண்ற, ஜகத்ஹிதார்த்தம் தானே அவதாரம் பண்ற. ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ ஜகத்ஹிதார்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ நாமளே. கிருபண ஜந்து சிந்தாமனே, நாங்கள கிருபண ஜந்து ஒண்ணும் இல்லாதவா, ஒரு நிஷ்கிஞ்சனால் கையில எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. சிந்தாமணியா வந்திருக்கான், சிந்தாமணி கல் இருக்கோ இல்லையோ, சிந்தாமணி ரத்னம் இருந்தா அப்ப மொத்தமும் இருந்தது சமானம். ஏன்னா சிந்தாமணி ரத்னம் அது ஒரு ரத்னமே, அதுவே பல ரத்னங்களை குட்டி போடுவான் அப்படிப்பட்டது. அப்போ ஒண்ணுமே இல்லாத பரம தரித்திரமா இருக்கிறவங்களுக்கு சிந்தாமணி கல்லு கையில கிடைச்சா எப்படியோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத எங்களுக்கு இந்த ராமாவதாரம் கிடைச்சிருக்கு. அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா எங்களுக்கு சேது காம்பிச்சு கொடுத்தது. கிருபே கிருத்த ஜகஜிதே கிருபண ஜந்து சிந்தாமணே, கிருபணம் தான் ஒண்ணும் பண்ணுவா. அந்த பிராயசித்த காண்டம்னு ஒண்ணு இருக்கு தர்மசாஸ்திரத்துல, பிராயசித்த காண்டத்துல என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பிராயசித்தம் நிறைய எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தால் நம்மளால ஒரு நாள் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதை பாக்குறா மூட்டி மூட்டை கட்டி வச்சிருக்க சரிதான், இதெல்லாம் இருக்கு அவ்வளவுதான். அவரை சொல்லி இருக்க அப்படின்னு தான் சாந்திராயணம் அப்படின்னு விரதம் இருக்குன்னா ஒரு வாரம் பட்னி இருக்கு, யார் பட்டினி இருக்க முடியும். ஒரு வாரம் பட்னி இருணும், 10 நாள் பட்னி இருணும், 40 நாள் காட்டுல போய் இருணும். அப்படி கேட்டா தானம் பண்றதா இருந்தா நிறைய சொர்ணங்கள் தானம் பண்ணு அப்படின்னு நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டானா, ஏதோ எத்கிஞ்சது ஹிரண்யம் அப்படின்னு கேட்டான். எத்கிஞ்சது ஹிரண்யம் அப்படிங்கிறான். இந்த ஹிரண்யத்தை நீ நன்னா பாவிச்சுக்கணும் அப்படின்னு வேற சொல்ற. மயா சமர்ப்பிதாம் இமாம் சௌவர்ணிம் எத்கிஞ்சித் தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகரித்திய, நான் ஏதோ கொஞ்சம் தான் கொடுக்கறேன், அது சாஸ்திரத்தில் சொன்ன எதோக்த தட்சிணா யார் நினைச்சுட்டு இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி பிராயஷ்டித்தத்துல அதுல இருக்கிற கிருச்சிரங்கள்லாம் பார்த்தானா அதை செய்யறதே ரொம்ப கிருச்சிரம், கிருச்சிரம்னா கஷ்டம்னு அர்த்தம், அது செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அத்தனை கிருச்சிரம் இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல எழுதிக்கா சக்ரி ஸ்நானேன நவகிருச்சிர பலதம் அப்படின்னு, அந்த சமுத்திர ஸ்நானத்துல ஒரு தடவை ஸ்நானம் பண்ணானா நவகிருச்சிர பலமா, இப்ப திருப்பி திருப்பி ஸ்நானம் பண்ணா அநேக பலம். திருவனந்தபுரத்துல சங்கல்பத்துல சொல்றார் ஸ்நானத்துல சமுத்திர ஸ்நானத்துல சகத்ஸ்நானேன நவகிருச்சிர பலதம் க்ஷேத்திர மகிம்னா அனந்த கிருச்ச பலதம். ஏன்னா அனந்த க்ஷேத்திரமும் இல்லையோ, அதனால கேத்திர மகிழ்வினாலே அனந்த கிருஷ்ண பலதம், அனந்த கிருஷ்ண பலதம் அப்படின்னு சொல்லிக்கணுங்கிற. அப்ப எத்தனை மகான்கள் போய் சேத்து ஸ்நானம் பண்ணிட்டுவான்னு சொல்லி சிஷ்யர்கள்லாம் அனுப்புறார், எத்தனை பெரியவர்கள்லாம் அனுப்புறார், எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா உடனே நமக்கு பாபங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மாத்திரம் இல்ல, அது பலத்தையும் கொடுக்கறது நேரம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும். அதை பகவான் நமக்கு கொடுக்கணும். வடக்கையே மொத்த திவ்ய தேசங்களும் இருந்தா என்ன, அயோத்தியா சித்திரகூடம் பஞ்சவடின்னு பெருமாள் பெருமாளுடைய சம்பந்தப்பட்டது மொத்தமும் வடக்கே இருக்கு. அப்ப நமக்கு என்ன, அங்கிருந்து தாண்டி பெருமாள் தண்டகாரணத்தை தாண்டி தெற்க வந்துட்டு வரையும் நமக்குன்னு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதான் அழகா அவன் ஏற்படுத்தி கொடுத்தார். இதை பார்த்துட்டு வடக்கே இருக்கவங்களாம் இப்ப தெற்க வர ஆரம்பிச்சுட்டான். இந்த சேத்துவுக்கு அங்க இருந்தா போறாது, அப்ப இங்கேயும் போகணும் அப்படின்னு அவளுக்கும் தெற்க வர வைக்கிறதுக்காகவும் நமக்கும் நல்ல ஒரு கதியை கொடுக்கறதுக்காகவும் ஜனங்களுக்கெல்லாம் சகல பாபமும் போறதுக்கான வழி தெரியறதுக்காகவும், சரணாகதினா கூட எல்லாருக்கும் சரணாகதிங்கிறது தெரிஞ்சுடாது. அது மாத்திரம் இல்ல, சரணாகதி பண்றதுக்கே முதல்ல சேத்துக்கு போயிட்டுவான்னு சில பெரியவாள்லாம், ஏன்னா இவன் பண்ண பாபங்களை எல்லாம் பார்த்து அவளே பயந்து போயிடுவா அப்படின்னு உங்க நீ வந்து எங்கிட்ட வந்து சரணாகதினா, சரி முதல்ல போய் சேத்துக்கு போயிட்டு வா அதுக்கப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ற வழக்கம். அப்படி பிரகிருஷ்ட பகுபாதக ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாபங்கள், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு செய்த பாபங்கள்லாம் அது மொத்தத்தையும் போக்கக்கூடிய இந்த சேது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். சமுத்திர கரையில பெருமாள் வந்திருந்து சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது பெருமாளுக்கு இது பெரிய விஷயம் இல்லை, சமுத்திரத்தை தாண்டி போகணுங்கிறது இல்ல, திருவடிக்கும் பெரிய விஷயம் இல்ல, ஆஞ்சநேயருக்கும். ஆனா ஒண்ணுமில்லாத குரங்குகள் எல்லாம் தாண்டின்னு அந்த பக்கம் போகணும். இப்போ அதுக்கு பெருமாள் வந்து மூணு வழி வச்சுட்டு இருந்தாராம். முதல்ல வழி என்னன்னு கேட்டா தன்னுடைய மாயினாலே யோக மாயினாலே எல்லாரையும் அங்க கொண்டு போய் விட்டுடணும் அப்படிங்கிறது. இது பெருமாளுக்கு ரொம்ப சுலபம். கிருஷ்ணன் கூட துவாரகா நிர்மாணம் பண்ணி கடல் நடுவுல துவாரகா நிர்மாணம் பண்ணான். பண்ணி முடிச்ச உடனே மதுரையில் இருக்கிறவர்களா துவாரகைக்கு மொத்த வரையும் மாறணும் அப்படின்னு சொன்னா அப்ப அதுல எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால எல்லாரும் என்னாச்சுன்னா ராத்திரி மதுரையில தூங்கினா மறுநாள் காட்டால எழுந்து கச்சு எல்லாரும் துவாரகையில் இருக்காங்க. இவருடைய யோகமா இல்லை, தூங்குறது மதுரையில், எழுந்துக்கிறது துவாரகையில், அப்படி பண்ணிட்டான். எல்லாரும் துவாரகையில சௌக்கியமா இருந்தான். அந்த மாதிரி பகவான் பண்ண முடியாதான்னா ஸ்வயம் பிரபான உறுத்தி அவச்சரித்தம் தான் நம்ம பார்த்தோம் முன்னாடி. வானரங்கள்ல குகைக்குள்ள மாட்டின் விட்டா வானரங்கள்லாம் அனுமான் முதலானவர்கள்லாம் நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னா எல்லாரும் கண்ணை மூடிந்தா கண்ணை தரக்கச்சு பார்த்தா குகைக்கு வெளியில சமுத்திர தீரத்துல இருக்கா. ஒரு ஸ்வயம் பிரபாக்கே இத்தனை சக்தி இருக்கும்போது பெருமாளுக்கு சக்தி இல்லைங்கிறது கிடையாது. அதனால இது ஒரு வழி. ரெண்டாவது வழி என்ன கேட்டா அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சமுத்திரத்தை வற்றடிச்சிடும், ஒண்ணும் இல்லாத அப்ப ஜாலியா நடந்து போயிடலாம். மூணாவது வழி அணை கட்டி போகணும் அப்படிங்கிறது. இதுல எந்த வழி பண்ணலாம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வழக்கம் போல பெருமாள் வந்து பக்கத்துல இருக்கவாட்டெல்லாம் கேட்டு அவ சொல்றபடி செய்யலாம் அப்படின்னு நேத்து வானரங்களை கேட்டு அவ அதற்படி செஞ்ச மாதிரி இதுவா பக்கத்துல கேட்டாரா இந்த சமுத்திரத்தை தாண்டலுமே என்ன பண்ணலாம்னு. அடுத்த க்ஷணம் கொஞ்சம் கூட யோசிக்காம விபீஷணன் சொன்னார், சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி, சமுத்திரத்தை சரணாகதி பண்ணிடலாம் அப்படின்னு. அவருக்கு தெரிஞ்சது சரணாகதி தான் போல இருக்கு, வேற தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச உபாயத்தை தானே அவர் சொல்வார். அவருக்கு சரணாகதிங்கிறது ரொம்ப பிடிச்ச உபாயம், சரணாகதி தெரிஞ்ச உபாயம் மாத்திரம் இல்ல, அவருக்கு இதை காட்டில் நல்ல உபாயம் லோகத்துல கிடையவே கிடையாது. எந்த காரியமாக ஒரு சரணாகதி பண்ணிட்டான்னா அதுக்காட்டு நல்லது என்ன இருக்கு. ஒரு சமயம் நமக்கு இந்த ராவணன் வந்து சீதா பிராட்டி அபகரிச்சுன்னு போனானோ இல்லையோ, போற வழியில மகோதரன் ஒருத்தர், இவன் சம்பாத்தியனுடைய புத்திரன், ஜட்டாயு சம்பாதி அவருடைய பிள்ளை மகோதரன். அப்பாவுக்கு இவன் தான் நிறைய ஆகாரங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்கறவன், அவரால் சம்பாத்தினால பறக்க முடியாது. அப்போ அன்னைக்கு ஆகாரமே கிடைக்கல, ரொம்ப நாளே ஆகாரம் கிடைக்கல. அவன் அப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன ஆகாரமே இல்லையே, மத்தியானம் 12 மணி ஆயிடுத்து, 1 மணி ஆயிடுத்து, பறவைகளுக்கு பசி அதிகம், ஒன்னொன்றுக்கு ஒன்னு அதிகம், சர்ப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ சர்ப்பங்களுக்கு நிதிரை அதிகம், பறவைகளுக்கு பசி அதிகம், இப்படி ஏதோ கணக்கெல்லாம் உண்டு சிருஷ்டியில இதெல்லாம் உண்டு. பறவைனால சாப்பிடாம இருக்க முடியாது. அப்போ ஆகாரமே கிடைக்கல, அவரும் கஷ்டப்படுவேன் நானும் கஷ்டப்படுவேன் என்ன பண்ணுவேன் இவன் நினைச்சுட்டு இருக்கும் போது அப்போ ராவணன் வரான். அந்த வழியில சீதா பிராட்டி எடுத்துட்டு, இவன் பேர் மகாபார்ஸ்வன்னு பேர், மகோதரன் இல்ல மகாபார்ஸ்வன்னு பேர். சீதா பிராட்டி அபகரிச்சுட்டு ராவணன் வேகமா வந்துட்டுறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்ஷணம் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. ராவணனை பார்த்த உடனே அவனை குத்தின்னு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டேன், அதனால வழியை அடைச்சுன்னு நடுவில் நின்றுட்டேன், நடுவில் வழியை அடைச்சுன்னு நின்றுட்டேன். ராவணனுக்கு பயம் வந்துருக்கும், இப்பதான் ஜட்டாயுவோட யுத்தம் பண்ணி தப்பிச்சா போறோம் புழைச்சா போறோம்னு வந்திருக்கான். ஜட்டாயு ராவனுடைய தேரை அறுத்து அவனுடைய சாரதிகளை அறுத்து அவனுடைய குதிரைகளையெல்லாம் ஒழிச்சு ராவணனை கீழே தள்ளி அவன் கையெல்லாம் குத்தி போட்டு படாதவாடு படுத்திருக்காரு. அங்கே புழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அங்க புழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, ராவணனுடைய கத்தி வாள் ஒன்று வச்சிருக்கான். அது சங்கரன் கொடுத்த வாழ், சிவன் கொடுத்த வாழ், அது ரொம்ப திவ்யமான வாழ். அதை எடுத்துதான் வெட்டினா, இல்லாட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அது திவ்யமான ஒரு ஆயுதமா இருக்கிறபடினால அந்த கௌரவத்தினால்தான் அது ஜடாயுக்கு சிறகு போச்சு, இல்லட்டா போயிருக்காது. மறுபடியும் ஜடாயு மாதிரியே இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு, இவர் என்ன பாடுபடுத்த போறாருன்னு பயம் வந்துட்டு. அதனால ராவணன் ஒரு கஷண காலம் என்ன பண்ணான், அந்த மகாபாரதன் கிட்ட வந்து கையை கூப்பி, தயவு பண்ணி கொஞ்சம் வழிவிடுங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னா உடனே அவர் வழி விட்டு. ஏன்னா சரணாகதின்னு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு அபயப்பிரதானம் பண்ணி ஆகணும். இது சாஸ்திரம். இது இத்தனை பசியில இருந்தா கூட அவன் கெஞ்சி கேட்டபடினால வழி விட்டுட்டேன் அப்படின்னு இந்த சரித்திரத்தை மகாபாரஸ்வன் அவ அப்பா கிட்ட சொல்ற, சம்பாதி கிட்ட சொல்ற. அதனால இது ஒரு நல்ல உபாயம் ராவணனுக்கே, இதுதான் பெரிய உபாயம். அதுதான் சொல்ற சீதா பிரேட்டின்னு சொல்ற, அப்ப புரியல. ஆனா இவர்கிட்ட அவன் பண்ணது அதுதான், மகாபாரஸ்வன் கிட்ட ராவணன் பண்ணி பொழைச்சது என்னமோ சரணாகதி பண்ணி தான் பொழைச்சான். சரி போயிட்டு போட்டதை விட்டுட்டான், அப்புறம் வேற ஆகாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நல்ல உபாயம், பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாத் ஆண்டு சம்சியார்த்தம் அபிசத்ரும் பரந்தப. பெருமாள் ஸ்ரீராமர் விபீஷன் சரணாகதியில இது ஒரு வேடிக்கை பாருங்க, இந்த ஸ்லோகம் நேற்று விட்டு போச்சு. அவர் சொல்ற ஸ்லோகத்துல ஒரு அழகான ஸ்லோகம், பத்தாஞ்சலி புட்டம் தீனம். பத்தாஞ்சலி புட்டம் கையில அஞ்சலி பண்ணிட்டு ஒருத்தன் வந்தான்னா அவன் நான் காப்பாற்ற வேண்டாமா கேட்கிறார், ஒன்னும் பண்ண வேண்டாம், சரணாகதி ஒன்றும் பண்ண வேண்டாம், அஞ்சலி புட்டம் தான் இருந்தா வர வேண்டாமா தீனம். அடுத்து சொல்ற அஞ்சலி கூட பண்ண வேண்டாம், கையை கூட கூப்ப வேண்டாம், வேற கதி இல்லாமல் தீனனாக தொஞ்சு போய் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நான் என்ன பண்ணுவேன்னு தலையை தொங்க போட்டு ஒருத்தர் நீ வாசல் வந்தா போறாதா, உடனே நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னார். யாச்சந்தம் அடுத்து மூணாவது சொன்னார், அவன் தீனனா வரல, தலைய தொங்க போட்டு உடம்பு தளர்ந்து போய் வரல, கம்பீரமா தான் வரான், மிடுக்கோடு தான் வரான், ஆனால் எனக்கு இந்த பலனை கொடு, நான் உன்னை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மிடுக்க அவன் யாச்சனை பண்ணானா அது போறாதோ அப்படின்னா சரணாகதம். அப்புறம் யாச்சனை கூட பண்ண வேண்டாம், என் கோயிலுக்கு வந்தா போறாதான்னுட்டான். அவன் நேரம் கோயிலுக்கு வந்தான், எப்படியா பண்ணட்டும், அவன் சரணாகதி பண்ணட்டும், அஞ்சலி பண்ணட்டும், பண்ண வேண்டாம், நான் இருக்கிற இடத்தை தேடி என் காத்துக்கு நீ வந்திருக்கேன்னு சொல்ற மொழியோ, அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தேடி என் கோயிலுக்கு நீ வந்தியானால் அது போறாதா. பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாது. அப்ப அவனை நான் எப்படி கொல்ல முடியும், ஆண்டு சம்சியார்த்தம், நான் ஆண்டு சம்சயம் இல்லையா எனக்கு, ஆண்டு சம்சயம்னா அக்ரூரதா, குரூர பாவம் கிடையாது பெருமாளுக்கு, எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எங்கடா இத்தனை நாள் வந்தாம திடீர்னு வந்துட்டியே, எத்தனை எங்க போயிருந்த, இத்தனை நாள் வராம திடீர்னு ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டியே அப்படின்னு கோபிச்சுக்க மாட்டாரா, இன்னைக்காவது வந்தே அப்படின்னு சந்தோஷப்படுவார். ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு ஒருத்தர் போனா வச்சுக்கோம், சட்டத்து பூத்து இன்னைக்கு கோயிலுக்கு ஒருத்தர் போனா நாமளா என்ன பண்ணுவோம், பரிகாசம் பண்ணுவோம், அவர இத்தனை நாள் வராம இன்னைக்கு வந்திருக்காரு வேற என்ன விசேஷம் அப்படின்னா சட்டத்து பூத்தி வந்திருக்காரு, ஓஹோ இன்னும் அடுத்து என்னைக்கு வருவார்னா அடுத்த சட்டத்து பூத்திக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாசம் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ஒருவேளை சதாபிஷேகத்துக்கு வருவார் அப்படின்னு. ஆனா பெருமாள் என்ன பண்றான்னா, சரணாகதம்ங்கிற மாதிரி, சரணாகதம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டா, நான் இருக்கிற இடத்துக்கு வந்தவன் அர்த்தம், சரணம்னா கிரகம்னு ஒரு அர்த்தம். அப்ப இன்னைக்காவது என் இடத்துக்கு வந்தானே அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட கொஞ்சம் கூட குரூரத்தை காமிக்க மாட்டானா, நீ ஏன் நேத்து வரல இந்த கேள்வியே கிடையாது, இன்னைக்கு வந்தியே அது பெரிய லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். இது மகரிஷி ஒருத்தர் சொன்ன ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்லோகத்தை ராமநாம உபன்யாசம் பண்ணச்சு சொல்ற, ரிஷே கண்வசிய புத்திரேன கண்டுனா பரமரிஷினா ஸ்ருணு காதாம் புரா கீதாம். கண்வருடைய புத்தர் கண்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்ன ஸ்தோத்திரம் இது, அதை நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அந்த மாதிரி ரீதியில சரணாகதிங்கிறது சிரேஷ்டமானது, விபீஷன் நேரையும் அனுபவிச்சவர், அதனால சமுத்திரத்தை சரணாகதி பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்ல பெருமாளுக்கு திடுக்கிட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டா மொத்த பேரும் என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணுங்க, நான் அபயம் கொடுக்குறேன்னு தான் சொன்னேன், விபீஷன் கிட்ட சொன்ன, யாரா இருந்தாலும் சரணாகதி பண்ணால் சபயம் சர்வபூதே ஜோததாமி ஏதத் விரதமமான், இந்த விபீஷன் இவரே போய் சரணாகதி பண்ண அப்படின்னு. லோகத்துல எல்லாருக்கும் சரணாகதி பண்ண அபயம் கொடுக்கற, என்ன போய் சரணாகதி பண்ண, சரி இருக்கட்டும், என்னால பிரகிருத்தினாலே பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிச்ச தர்மமான அப்படினாலே சரி சமுத்திரன்னு சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ண ஆரம்பிச்சார். சமுத்திரத்தினுடைய தீரத்துல பெருமாள் வந்து சமுத்திரத்தை பார்த்துட்டு சயனத்தின் குளத்துல இருந்தாராம். இந்த சரணாகதி அப்படிங்கிறது இதுக்கு வெளியில எதுவும் பண்ண வேண்டாம், வெளி வேஷம் எதுவும் இதுக்கு தேவை கிடையாது. சரணாகதி பண்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வெளியில எதுவும் பண்ண வேண்டிய சரணாகதிக்கு அங்கம்னு எதுவுமே கிடையாது. பகிரங்கமான அங்கம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சரணாகதிக்கு. இருந்தா கூட பெருமாள் சரணாகதி பண்றாருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையோ. அதுக்காக சமுத்திரத்துக்கிட்ட பெருமாள் கேட்கறதுக்காக என்ன விரதமோ அந்த விரதத்தை எடுத்துட்ட, அந்த விரதத்தை எடுத்துட்டு சமுத்திரத்தை பார்த்துட்டு பெருமாள் வந்து சமுத்திர தீரத்துல நான் சமுத்திரம் எனக்கு அனுகிரகம் பண்ற வரைக்கும் பிரசாதம் பண்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல இப்படியே படுத்துட்டு இருப்பேன், நான் இன்னும் ஆகாரம் இல்லாமல் படுத்துட்டு இருப்பேன்னு ஒரு விரதத்தை கையில் எடுத்துட்ட, எடுத்துட்டு சமுத்திர தீரத்துல தரையில பெருமாள் படுத்துட்டார். தரையில ஜலத்துல இருக்கக்கூடிய திருப்பார்கடல்ல ஜலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இன்னைக்கு ஸ்தலசாயியா படுத்துட்டு இருக்க. ஸ்தலசாயி பெருமாள் ஆச்சரியமாக தரையில படுத்துட்டு இருக்கிறத பார்த்தாலே வானங்கள்லாம் அப்படி தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்கு, இப்படி தரையில வந்து படுத்துட்டு இருக்காரு. வால்மீகி அழகா சொல்ற என்ன ஆச்சரியம், இந்த தரையில படுத்துக்கிறதுக்கு ஏதாவது கை தன்னுடைய கையே தலகாணியாக வச்சுட்டு சயனிச்சுட்டு இருக்காரு. இது எப்படிப்பட்ட கை தெரியுமான் விபீஷன் பக்கத்திலிருந்து பார்க்கலாம். விபீஷன் பார்த்து ஐயோ இவரை போய் நம்ம சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டோமே, இப்படி தரையில போய் படுத்துட்டு இருக்காரு. லக்ஷ்மண பெருமான் பார்க்கறாரு எப்படி இப்படியே படுக்கையில படுக்க வேண்டியவர், ஒண்ணும் இல்லாம தர்பசாயியா தரையில போய் படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறார். இந்த சரசாயி பெருமாள் இருக்காரு இல்லையோ மாமல்லபுரத்துல, அவரை பார்த்தா நமக்கே பரிதாபம் வரும். ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட 22 திவ்ய தேசத்திலும் பெருமாள் வந்து சயன திருக்குளத்துல இருக்காருன்னு சொல்றான். ஆனா எந்த திவ்ய தேசத்திலும் பெருமாள் பார்த்தானா அப்படி நேர பார்த்தா தெரியும். ஆனா ஆதிசேஷன், ஆதிசேஷன் மேல பெருமாள் சயனத்துல இருக்க நேர பார்க்கணும், இல்ல நல்லா மேல இருந்து பார்க்கணும். இந்த கடன் மலை திருக்கடன் மலையில போய் பார்த்தோம்னா பெருமாள் கீழே இருப்பார், நம்ம குனிஞ்சு பார்க்கணும். பெருமாள் தரையில தான் இருக்காரு, நாம ஒசரமா நிக்கிறோமோ அங்கிரு போய் பெருமாள் குனிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி சலசாயியா படுத்துல அவருடைய திருக்கைகளை பார்த்தா லக்ஷ்மணன் நினைச்சு பார்க்கற இந்த கைகள் இருக்கேன். இதுதான் ஒரு காலத்துல அநேக கோ சகசிரங்களையெல்லாம் தானம் பண்ண கைகள் அப்படிங்கிற இந்த திருக்கைகள் தான் முன்னொரு சமயத்துல நல்ல உத்தம ஸ்திரீகள் எல்லாம் அலங்காரம் பண்ண வச்ச கைகள். இந்த திருக்கைகள் தான் பட்டாபிஷேக சமயத்திலே அநேக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணார். இந்த திருக்கைகள் தான் ஜலஸ்தானத்திலே 14,000 பேரை சம்ஹாரம் பண்ண கைகள் அப்படின்னு அதனுடைய பெருமையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். விபீஷணும் இவரை போய் நாம இப்படி சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு கூட அவர் பெருமாள் சயனத்துல இருக்கும்போது கை கூப்பிட்டு பக்கத்துல கண்ட ஜலம் கொட்ட ஆரம்பிச்சுட்டார். எத்தனை அழகா இருக்கார், கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் அப்படிங்கிறார். ஏழையேன் ஏழையேனே, இப்படி சயனத்துல பார்த்து கிடந்ததோர் கிடக்கை, இந்த கிடக்கையை பார்த்து நான் எப்படி மறக்க முடியும், என்னால நாம இருக்கிற இடத்துல வந்து படுத்துட்டார் பெருமாள். பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த கடன் வசூல் பண்றவன் இருக்கானோ அவன் வந்து ஒரு ஆத்துல போய் அவர் கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு, அதை வசூல் பண்ணணுங்கிறதுக்காக அவாத்துக்கு போனான். அவன் அவன் ரொம்ப கெட்டிக்கான, இவன் மறந்த கோடியிலே பார்த்துட்டான், தெரு கோடியில இவன் வரைச்ச பார்த்துட்டு ஆத்த வந்து வெளிப்பக்கமா பூட்டி ஆத்துக்குள்ள போயிட்டான். இவனுக்கு அந்த சாமர்த்தியம் தெரியும், வெளிப்பக்கம் பூட்டு தொங்குறது, ஆனா ஆத்துக்குள்ளே இவன் இருக்கான். வந்தவன் பார்த்துட்டு ஆம் பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுட்டோம் அப்படின்னு. ஆனா அவன் அன்னைக்குதான் ஆத்துல மாமிகிட்ட சபதம் பண்ணிட்டு வந்திருக்கான், கடனை திரும்பி வசூல் பண்ணாமல் திரும்பி வருது இல்ல அப்படின்னு சபதம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கான். இங்க வந்து ஆம் கூட்டியிருக்கான், எங்கயோ வெளியில போயிருக்கான் போல இருக்கு, வரட்டும், எங்க வராமையா போயிடுவான், ஊர்லதானே இருக்கான் கேட்டா பக்கதாத்துல. ஆமா ஊர்லதான் இருக்கான், இங்கதான் நீங்க கூட படுத்துந்தாரு, நீ காத்தால கூட படுத்துந்தாருன்னா அப்ப நான் இங்கேயே நிக்க, எங்கேயே கடைக்கு போயிருப்பான் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் நின்றுந்தானான். 10 நிமிஷம் ஆச்சு, 1:30 ஆச்சு, வரவே இல்ல. அந்த திண்ணையில உட்காந்துட்டான், சரி வரட்டும் வந்தப்புறம் பாத்துக்கலாம், ஊர்ல தானே இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க, நாங்க பாத்துட்டே இருந்தோம், போறதா இருந்தா எங்க கிட்டதான் சாவியை கொடுத்துட்டு போவாருனா, சரி அப்படியானா சரி சொல்லிட்டு உட்காந்துருந்தான். உள்ள இருக்கிறவனுக்கு வெறுத்து போயிடுது, என்ன உட்காண்டே இருக்கான், போக மாட்டேங்க, இவன் போனா அவன் எழுந்து வரலாம், இப்படியே பாத்துட்டே இருந்தா காத்தால இருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கான். அவனும் வெறுத்து போய் அவனுக்கும் ஆகாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சரி பட்டினி இருக்கானோ இல்லையோ, ராத்திரி ஆனா போயிடுவான் அப்படின்னு பார்த்தா ராத்திரி படுக்க ஒரு உத்திரியத்தை விரிச்சு நகையை படுத்துட்டானா, இன்னைக்கு வசூல் பண்ணாம போறது இல்லை. அந்த மாதிரி பெருமாள் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பனியன அப்படின்னு சில தேவி தேசங்கள்ல நின்று வசூல் பண்ற, சில தேவி தேசங்கள்ல இருந்து வசூல் பண்ற அப்படின்னு கிடைக்காட்டா கிடந்தாவது வசூல் பண்ணலாம் அப்படின்னு ஜீவர்களை எல்லாம் தான் எப்படியாவது எடுத்துக்கணுங்கிறதுக்காக கிடந்த திருக்கோலத்தில் இருக்காரா பெருமாள்? சம்சாரம் மொத்த பெயரும் எல்லா ஜனங்களும் வந்தால் தவிர நான் எழுந்திருக்கிறது இல்லைன்னு படுத்துட்டு வசூல் பண்றதுக்காக. அந்த மாதிரி பெருமாள் இருக்கிறத பார்த்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே. இப்படி ஒருத்தன் படுத்துருக்கிறத பார்த்து என் உடல் எனக்கு உருகலையே, நமக்காக நாம் இருக்கிற இடத்துல வந்து படுத்துருக்கானே. அப்போ அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு ஆறாம் புதன் கிட்ட சொல்ற ஆழ்வார்கள்ல பெருமாள் கிடந்ததை பார்த்தாலும் உருகி போறான். அவ மூன்று திருக்கோலத்துல கிடந்த திருக்கோலம் தான் அழகு, உருகி போறாளா அவெல்லாம். ஏன்பா இப்படி வந்து வந்து படுத்துட்டு இருக்கே, நீ எழுந்துக்க மாட்டேயா? உனக்கு இப்படியே படுத்துருக்கே, உனக்கு உடம்பு வலிக்கலையாங்க பொருத்தர். இதே திருப்புளிங்குடி கிடந்தானே அப்படிங்கிற திருப்புளிங்குடியில நம்ம சொல்ற திருப்புளிங்குடியில படுத்துட்டு இருக்கீங்க. உன் திரு உடம்பு அசைய, உன் திரு உடம்பு வலிக்காதா உனக்கு அப்படிங்கிற இப்படியே படுத்துட்டு இருக்கேன். அதான் ஆழ்வார்கள்லாம் அழகா, உனக்கு வலிக்காதா நடந்த கால்கள் நொந்தவோ அப்படிங்கிற. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பு அசைய அப்படிங்கிற. எத்தனை காலமா படுத்துட்டு இருக்கப்பா நமக்கே, ரொம்ப நாள் ஒரு பக்கம் படுத்துட்டு இருந்தா ஒருத்தர் என்ன பண்ண அலாரம் வச்சான் காத்தால 5 மணிக்கு. அலாரம் அடிச்ச உடனே உடனே என்ன எழுந்துக்க போறியா அப்படின்னா, எழுந்துக்கிறதுக்கு இல்ல ஒரே மாதிரி படுத்துட்டு கைகாலாம் வலிக்கிறது, அதனால திரும்பி படுத்துக்கிறதுக்கு இந்த அலாரம் வேணாம். கிடந்த நாள் கிடந்தான் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பு அசைய தடங்கள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை கண் தடங்குள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கள் மூ உலகும் தொட இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. மூலம் நாங்கள்லாம் சேவிக்கும்படி கொஞ்சம் உட்காந்து போயுங்க பெருமாள். இப்ப படுத்துட்டே இருக்கே உனக்கு வலிக்காதான் கொஞ்சம் உட்காந்து போயிருங்க. அந்த மாதிரி விபீஷன் வந்து இவரை போய் நாங்க நான் இப்படி சொல்லிட்டேனே, எத்தனை அழகா பெருமாள் சயன திருக்கோலத்துல இருந்துட்டு இருக்க அப்படின்னு அதையே நினைச்சு உருக பெருமாள் அந்த மனசுக்குள்ள வச்சுட்டார். அதான் விபீஷனுக்கு கிடந்த திருக்கோலம். நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பறியன, அதான் கடைசியில பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த கிடந்த திருக்கோலத்துல இருக்கிற ரங்கநாதர் விபீஷனுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்ட. நீ இவரை பூஜிச்சுன்னு அவருக்கு அது பிடிச்சிருக்கு, யாருக்கு என்ன பிடிக்குமோ அந்த போட்டோ தானே கொடுக்கணும், அதனால விபீஷனுக்கு அது பிடிச்சிருக்குங்கிறபடினால அந்த திருமேனி அப்படியே விபீஷனுக்கு லத்வா குலதனம் ராஜா லங்காம் புராயாத் விபீஷணஹா அப்படின்னு தன்னுடைய குலதனத்தையே கொடுத்துட்டார் பெருமாள். இக்ஷ்வாக்கு குலதனம் அப்படின்னு பேர் ஒன்று ரங்கநாதனுக்கு, அது விபீஷனுக்கு ஏட பண்ணி கொடுக்கிறார் அவனுடைய பக்தியினாலே. நின்ற திருக்கோலம் தாரைக்கு சேவை, இருந்த திருக்கோலம் சுமந்தருக்கு சேவை, கிடந்த திருக்கோலம் விபீஷனுக்கு சேவை. நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் யாருக்கு சேவைன்னா அடியருக்கு சேவை. எந்த திவ்ய தேசங்கள்ல நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது என்றில்லாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு. நமக்காக நமக்குதான் இந்த மூணு சேவை, இங்கதான் அங்கங்க ஒருத்தருக்கு ஒரு சேவை. இங்கதான் நின்ற தந்தை ஊரகத்து இருந்த தந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது இதெல்லாம் நமக்கு சேவை ஆசிரியமா அனுபவிக்கிறார். அப்படியே ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சமுத்திரம் வந்து பதில் சொல்லணும், சமுத்திர ராஜன் வந்து பதில் சொல்லணும். 3 நாள் தனக்காக விரதம் இருக்காருன்னா எந்த தேவதையா இருந்தாலும் உடனே வந்து அனுகிரகம் பண்ணணும் யாரா இருந்தாலுமே. ஆனா சமுத்திரராஜன் வரலையாம், பெருமாளுக்கு கோபம் வந்துருத்து. திக்ஷமாம் ஈதிசே ஜனே, இந்த மாதிரி ஆள்கிட்ட பொறுமையே கூடாது பாண்டார். பெரிய கோபம் வந்துருத்து. லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், திக்ஷம அசமர்த்தம் விஜானாதி திக்ஷமாம் ஈதிசே ஜனே. இந்த காலத்துல கொஞ்சம் சாதுவா இருந்தா உடனே அவனை எல்லாரும் ஏய்ப்பாள். மிருதுர்கி பர்பூயதே, லக்ஷ்மணா நான் பாட்டுக்கு பேசாம சமுத்திரராஜன் வரட்டும் அப்படின்னு இருக்கணும் இல்லையோ, உடனே எனக்கு பொறுமை இருக்கிறத பார்த்து நான் துப்பு கட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அசமர்த்தன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சமுத்திரராஜா ஒண்ணும் இல்ல, வில்லெல்லாம் கொண்டு வா மொத்தத்தை எடுத்துன்னு எல்லாத்தையும் ஆசி விஷோபமான சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யான் துப்ளவங்கமாக சாப்பமானையா அந்த வில்லு எடுத்துன்னு வா அப்படின்னு எழுந்துட்டார். 3 நாள் சாபமான வில் எடுத்துன்னு வந்தார். உடனே லக்ஷ்மணனுக்கு பயம் வந்து இவர் இத்தனை கோபப்பட்டு அவர் பார்த்தது இல்ல, வில் எடுத்துனவா அப்படின்னா எடுத்துட்டு வந்தா அடுத்தது என்ன ஆகும் தெரியும். சமுத்திரம் மாத்தம் இல்ல, மொத்த லோகத்தையுமே ஒத்தடிச்சிருவார், எங்கேயும் எதுவுமே இருக்காது, மேகம் கூட ஒத்தடிச்சிருவார். உடனே லக்ஷ்மணன் வந்து எடுத்துன்னு போக வேண்டாம், கொஞ்சம் மெதுவா நல்ல வார்த்தையை சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல கை கட்டின்னு நிற்கும் போது சாபமான சௌமித்ரே சௌமித்ரே அப்படின்னா லக்ஷ்மணா கூப்பிடல, சௌமித்ரேனா உங்க அம்மா சுமித்ரா என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, உங்க அம்மா சுமித்ர கச்ச கச்ச போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா, கைங்கரிய மண்டலத்துக்கு தான் அனுப்பிச்சா, சிருஷ்டஸ்தம் வனுவாசாய சொனுரக்தா சுகிருஜனின்னு சொல்லி ஆரம்பிச்சா அப்படின்னா அம்மாவை சொன்ன உடனே உடனே விடுகிடு வில்ல கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சாபமான சௌமி பார்த்தா அஸ்திரம் இல்லை, வில்லு வந்து அடுத்த அஸ்திரம் வரணும் போது இவர் கோபத்தை தணிக்கிறோங்கிறதுக்காக லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணார், ஒன்னு சொன்னா ஒண்ணுக்கு பத்தா செய்யக்கூடியவர் கைங்கரிய நிஷ்டர் அவர். ஆனா இப்ப மாத்திரம் என்ன பண்ண, வில்ல மாத்திரம் கொண்டு வந்து கை கட்டி நிக்கிறார், என்ன வில்ல கொண்டு வந்தா என்ன அர்த்தம், வில்லுதானே கேட்டு வில்லு வந்துருத்தோம் அப்படின்னு போய் சரங்களை கொடுவான் அப்படி பெருமாள் சொல்ல வேண்டி இருக்கு. சொல்ல வேண்டி இருக்கிறதுக்கு காரணம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி நடக்கிறார் லக்ஷ்மண பெருமாள், போய் சரம் கொண்டு வா அப்படின்னா ஒரு சரத்தை கொண்டு வந்த, ஒரு சரம் இல்ல சரம் நிறைய சரங்கள் கொண்டு வா, லக்ஷ்மண பெருமாள் ஒரு சரத்தை கொண்டு வந்து கொடுத்த, அது பார்த்தா அதோட மங்கி இருக்கு. சரான் ஆசி விஷோபமானே இதுக்கு இதை போய் கொண்டு வர, அதை கொண்டு வா அப்படின்னா அந்த சிரேஷ்டமானதை கொண்டு வா அப்படின்னா இனிமேல் தப்பிக்க முடியாதுங்கிறதுக்காக அதையும் லக்ஷ்மண பெருமாள் கொண்டு வந்து கூட சாகரம் சோஷயிஷ்யாமி சாகரம்னு பெயரொழியோ, என்னுடைய பூர்வர்கள் சகரபுத்திரர்கள் அவர்கள் வளர்த்தபடினாலே அதுக்கு சாகரன் பெயர், அவர்கள்லாம் வளர்த்தா நான் உயிச்சுடுறேன். சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யான் துப்ளவங்கமாக குரங்குகள்லாம் நடந்து போகட்டும் அப்படின்னுட்டார், ஜலம் மொத்தத்தையும் வத்தடிச்சுடுறேன் எல்லாம். இந்த மயிலாப்பூர்ல சித்திரகுளத்தில் அடிக்க ஒரு நாள் பார்த்தா எல்லாம் கிரிக்கெட் விளையாடி இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நானு, எல்லாம் விளையாடிட்டே ஜாலியா போயிட்டோம் அப்படின்னு பத்யாம் யான் துப்ளவங்கமாக அப்படின்னு கோபத்தில் எடுத்து சொல்ல லக்ஷ்மண பெருமான் வில்லு எடுத்து கொடுக்க அவர் நான் ஏத்திட்டேன் விட்டு வில்லு எடுத்து வில்ல நான் கோத்து அப்படி நேர காது வரை இழுக்கிற வழக்கம் அத சிரேஷ்டமான ரொம்ப அவசரமா இருக்கும், இவரே ஆஜானுபாபா இருக்க இவருக்கு மேல அந்த வில்லு இருக்கும், அதை எடுத்து காது வரை இழுத்துட்டார், காது வரை இழுத்து அந்த நான் கையை விட்டா போறோம், அந்த விரலால பிடிச்சிட்டு இருக்காரு கையை விட்டா போறோம் சமுத்திரம் வட்ட அடிச்சிடும். ஆனால் அந்த சமயத்துல சமுத்திரராஜன் ஓடி வந்து சரணாகி அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லி சரணாகதி பண்ண, இப்படி பண்ணாதான் வருவான் சில பேர் எல்லாம் இல்லாட்டா வரமாட்டான். நமக்கே கூட கொடுக்குற அடியில வரவன் சரணாகதி நிறைய பேர் உண்டு, பெருமாள் அடி கொடுத்தாதான் வருது நிறைய பேர் கழியும், அப்படி ஓடி வந்து அடியேன் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான் சமுத்திரம். இப்படி பண்ணலாமா தேவரே, எனக்கு இந்த சுபாவத்தை கொடுத்ததே நீர் தானே, யாரா இருந்தாலும் சமுத்திரைவ காம்பீரியே தைரியன ஹிமவானிவ சமுத்திரத்துக்கு காம்பீரியம், ஒருத்தனும் கிட்ட போக முடியாது, ஒருத்தர் சமுத்திரத்துக்குள்ளே நான் நீஞ்சிட்டு வரேன் அப்படின்னு போக முடியுமான்னு எவனாகும், எனக்கு இந்த அலைகளையும் இந்த ஒரு ஆழத்தையும் இந்த ஒரு காம்பீரியத்தையும் எனக்கு கொடுத்ததே நீர் தானே அப்படின்னு வச்ச கொஞ்சம் குரங்குகளுக்கு வழிவிடுவா எப்படி வழிவிட முடியும், என் பிரகிருத்தியை நீர் தானே கொடுத்திருக்கு அதனால நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் என்ன கோபிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சமுத்திரராஜன் வந்து மெதுவா வந்து கேட்டாராம். உடனே பெருமாள் வந்து அது சரி நீ சரணாகதி பண்ணிட்ட, இப்ப நான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆனால் அஸ்திரம் கோத்தாச்சு, கோத்த அஸ்திரம் வீணாக கூடாது, இது தெய்வாஸ்திரம், தெய்வீகமான அஸ்திரங்களை எல்லாம் மந்திரத்தை சொல்லி அஸ்திரத்தை சேர்த்து அப்ப இதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், இனிமே உண்மையில பிரயோகம் பண்ண முடியாது, நீ சரணாகதி வெளியிட பண்ணினாலும் உண்மையில பிரயோகம் பண்ண முடியாது, அதனால நீ ஏதாவது சொல்லுப்பா நான் செய்யறேன். ஐயோப்பா பெருமாள் இருக்கிற யார்கிட்ட எல்லாத்தையும் இதுதான் கேட்டுற, நீ சொல்லு நான் செய்யறேன், நீ சொன்னவனும் செய்த பெருமாள் தான், விபீஷன் போய் நீ சொல்லு நான் செய்யறேங்கிற மாதிரி என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் முன்னாடி அவனை வட்டடிக்கிறேன் என்ன ஆழ்வார்கள்ல வட்டடிச்சுட்டார்னே சொல்றான், தேசிகனும் வட்டடிச்சுட்டார் தான் சொல்ற, பாராபார பயோ விசோஷண கலா பாரீன காலா நல ஜுவாலா ஜால விகார ஹாரி விசிக வியாபார கோர கிரமஹா, இவருடைய அஸ்திர வியாபாரத்தினால சமுத்திரத்தை வற்றடிச்சுட்ட அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னும் என்ன பாக்கி இருக்கு ஏதோ பொழைச்சா கடைசி காலத்துல வச்சா எல்லாம் போயிடுத்து மொத்தம் ஒண்ணும் கிடையாது, கடைசி காலத்துல பொழைச்சிருக்கா, அப்ப இவர் போயிட்ட போயிட்டு திரும்பி வந்தா சொல்றாங்க சில பேர் கடைசியில பொழைச்சவாள், அந்த மாதிரி ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்களும் செறிவினே அறக்கற்கோனை சற்றணம் சேவகனாறு மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கமென்னா கருவினே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்னு. ஒரு வில்லால் ஓங்கும், ஒரு வில்லை எடுத்தாருன்னா அதனுடைய பலன் எப்படி தெரியுமா? ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து அப்படிங்கிறார். ஒரு வில்லுக்கு அத்தனை பலன். நீ என்ன பண்ணி ஏதாவது வழி சொல்லுவா இதுக்குன்னு சமுத்திரராஜன் கிட்ட பெருமாள் யாசனம் பண்றாலும் ஆயிடுத்து. அவன் சரணாகதி பண்ணாமல் இருந்தான்னா அப்ப பெருமாள் ஜெயிச்சார். அவன் சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, சரணாகதி பண்ணவன் ஜெயிச்சான். இப்போ ஏன்னா இவர் அவங்ககிட்ட போய் கேட்கிறாரு எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு, வில்ல வச்சு இப்படி அவர்கிட்ட கேட்பார். அன்னைக்கு பரசுராமன் கிட்ட கேட்டார், அங்கேயும் இதே கதை தான். பரசுராமன் வில்ல போட்டுட்டு நீ ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் காக்காசுரன் கிட்ட கேட்டார், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு காக்காசுரன் சரணாகதி பண்ண அளவில் இதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொல்ல, கடைசியில் காக்காசுரன் சொல்ல அவனுடைய கண்ணை குத்திது, காக்கா காக்கத்தருடைய கண்ணை மாத்திரம் குத்திது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சமுத்திரராஜன் கிட்ட கேட்கிறார், இவர் கதி இப்படி ஆயிடுத்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தயைக்கு வசப்பட்டவர் ஆளப்படினாலே யாரு சரணாகதி பண்ணாலும் அவன் கால இவர் விடற மாதிரி ஆயிடுது. அப்பாம் பத்து சத்ருன அசதன முனேர் தர்மணிகளம் கிருபே காக்கசீகம் ஹிதமிதி ஹினஸ்தி ஸ்மரயனம். மூணு எடுத்து சொன்னவர் சுவாமி தேசிகன் தான். விலீன ஸ்வாதந்திரியா விஷகிரிபதி ஸ்வத்விகிருதிபி. இதெல்லாம் பெருமாளுடைய லீலா. சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், பெருமாளுடைய லீலைனா என்ன அப்படின்னு கேட்டா, ஜனஸ்தானத்துல 14,000 பேர் வதம் பண்றதும் ராவனுடைய தலைகளை உருட்டுறதும் இதெல்லாம் பெருமாளுடைய லீலையா. சமுத்திரராஜன் கிட்ட போய் அப்பா எனக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்கறதும், பரசுராமன் கிட்ட போய் இந்த அஸ்திரத்துக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்கறதும் இதெல்லாம் பெருமாளுடைய தயையினுடைய லீலையா. அதனால தயாசிரத்தை போட்ட தயையை உன்னுடைய லீலை. இது மொத்தம் விஷகிரிபதி ஹித்வத்விகிருதி பிஹி. உன் லீலையில என்ன ஆச்சு கேட்டாங்கன்னா, விஷகிரிபதிஹி அப்படின்னா பெருமாள் இருக்காரு, பெருமாளுடைய லீலை அப்படின்னா அந்த லீலைக்கு விஷயமானவாள் நிறைய பேர் இருக்கா, அவ அதுல போறா இல்ல வேற ஏதோ பண்றா இல்ல. இந்த தயையினுடைய லீலையில என்ன, தயையுடைய லீலையில யார் விஷயம் அப்படின்னா பெருமாள் தான் விஷயம். தயையுடைய லீலையில் ஆற்றிருந்தவா யாரு, பெருமாளுடைய லீலையில் ஆற்றிருந்தவா யாருன்னா கரதூஷணாதிகள் இல்ல ராவணன் திரிசிரசு முதலானவர்கள்லாம் பெருமாளுடைய லீலையில மாட்டின்றா. தயையுடைய லீலையில மாட்டின்றவா யாரு அப்படின்னா பெருமாளே தான் மாட்டின்னு விட்டார். அவர் என்ன பண்ணாரு கேட்டா, இவா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கார். இப்போ விருஷகிரிபதி ஸ்வத்விகிருதி பிஹி திசத்தே வம் தேவோ ஜனித சுகதிம் தண்டன கதிம். அந்த மாதிரி நம்ம கிட்டையும் மாட்டின் இருக்காராம் பெருமாள் சில சமயம், அப்படி சரணாதி பண்ணிட்டோம் இல்லையோ, அப்ப நம்ம கிட்டையும் பெருமாள் மாட்டின் இருக்காரு. தெய்வனாலே நமக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கும்போது அவர் கஷ்டத்தோட கொடுக்குறாரு அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில சமுத்திரன் கிட்ட கேட்கச்ச உடனே சமுத்திரராஜன் வந்து, என்னுடைய அந்த பக்கம் கரையில என்னுடைய சத்துருக்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவர்களை எல்லாம் ஒழிச்சிடும் அப்படின்னா அப்படின்னா சரி அப்படின்னு இங்கே இருந்து ஒரு அஸ்த பிரயோகம் பண்ண. அப்பாம் பத்து சத்ருவனே அந்த சமுத்திரராஜனுடைய சத்துருக்கள் மொத்த பேரு ஒழிச்சுட்டா வில்லுக்கு ஒரு வழி கிடைச்சிடுத்து. என்ன அர்த்தம் கேட்டா, சரணாகதி பண்ணவன்றிருக்கானோ அவனுடைய சத்துருக்களை ஒழிச்சுடுவோம். சத்துருக்கள் யாருன்னா பாபங்கள், பாபங்களை ஒழிச்சுடுவ அப்படின்னு அர்த்தம். பாபங்களை ஒழிச்சு அவனை கூட்டுப்ப. சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி நம்மளையே ஒழிக்கணும்னு ஆரம்பிக்கிறவர் கடைசியில பாபங்களை ஒழிச்சுடுவார். சரணாகதியினுடைய பிரபாவம் இது. கூரத்தாழ்வான் கேட்கிறேன், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இங்கேருந்து சமுத்திரத்தினுடைய அந்த கரையில இருக்கிற சத்துருக்களை ஒழிச்சு இருலையோ சமுத்திரராஜனுடைய சத்ருல, அதே மாதிரிதான் அந்த கரையில தான் உங்களுடைய சத்ருவும் இருக்கும், அவனையும் ஒழிச்சுடுறாங்க தானே, இதுக்காக தாண்டி போகணும். இன்னும் அந்த பக்கம் எல்லாம் போக வேண்டாம், இது முடியும்னா அப்ப அதுவும் முடியும் தானே. இங்கேருந்து அஸ்திரம் போட்டு சமுத்திரராஜனுடைய சத்துருக்களை ஒழிச்சா மாதிரி உங்களுடைய சாட்சாத் சத்ரு இருக்கானோ அவனையும் அப்படியே கொஞ்சம் ஒழிச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியது தானே. திருப்பி எங்க சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்து இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் என்ன லீலை அப்படின்னு அழகா ஒரு கேள்வி கேட்ட. உண்மையில பார்த்தா நமக்காகத்தான், முதல்ல சொன்னதுதான் ஒரு சேது பந்தம், சேது பந்தம் திருத்தி நாய், ஒரு சேது பந்தம் அது நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் சங்கல்பிச்சிருக்க. சமுத்திரராஜன் கிட்ட என்னப்பா அப்படின்னு கேட்ட, ஒண்ணுமில்ல ஒரு சேது கட்டிக்கோங்க, என்னுடைய சுபாவமும் மீறாது, சேது கட்டிட்டு நீங்க போங்க, நான் அனுமதி கொடுத்துடுறேன், எது போட்டாலும் மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னா. அந்த நலன் ஒருத்தன் இருக்கான், நீலன் ஒருத்தன் இருக்கான், நலன் ஒருத்தன் இருக்கான், அவன் இன்ஜினியரா, அவன் ரொம்ப கெட்டிக்காரனா, இது கட்டுறதில்ல, அதனால அவனை கூட்டு நீ கட்டு அப்படின்னா அழகா அஞ்சு நாள், முதல் நாள் எவ்வளவு கட்டினா ரெண்டாம் நாள் எவ்வளவு கட்டினா அதெல்லாம் அழகா கதையெல்லாம் இருக்கு. அஞ்சே நாள் ரொம்ப இதெல்லாம் அப்படியே அஞ்சு வருஷம் கட்டிட்டு என்னைக்கு திரைப்பூழாங்கிறதாக சமயம் கிடையாது ஒண்ணுத்துக்கும். அஞ்சே நாள்ல ஆச்சரியமா கட்டி முடிச்சுட்டா ரொம்ப அழகா இருந்து பார்த்தா தேவர்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்படி பாருங்க, சமுத்திரத்துல போய் அணை கட்டி இருக்காரு ஒருத்தர், அப்படின்னா இது என்ன ஆச்சரியம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் உபகாரம் பண்றான், வானரங்கள்லாம் போட்டி போட்டுன்னு பெரிய பெரிய கல் இந்த கல் அந்த கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு கிடுகிடுன்னு வேகமா காத்தால ராத்திரி தூக்கம் இல்லாமல் வேகமா கட்டினேன்னா சமயம் கிடையாது சீக்கிரம் போகணும் அப்படின்னு கட்ட அங்க பார்த்துட்டு இருந்த ஒரு அணில் கூட கூட வந்து உபகாரம் பண்ணி தெரிஞ்சிற கதை எல்லாருக்கும் தெரியும். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலவினா அணிலும் போனேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே. ஒரு அணில் செஞ்சது கூட நான் செய்ய முடியலையே, நான் எதுக்கு பிறந்து எதுக்கு இருக்கேங்கிற தொண்டை தேவை. ஒரு அணில் செஞ்ச காரியம் செய்யறது கூட தூக்கலாம், நான் எதுக்காக இருந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு மலையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறது, குரங்குகள்லாம் வெறும் சின்ன கல்லா போடுறது இல்லையா, அதாவது கஷ்டப்பட்டு நீ இந்த பக்கம் போடி நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன், சமுத்திரத்தில் அணை கட்டுறேன்னா கல்லா போட முடியும். அதனால குரங்குகள் மலையை நூக்க, ஒரு குரங்கு இல்ல கோடிக்கணக்கான குரங்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, அதெல்லாம் மலையை பிடிச்சு ஒன்னு ஒண்ணு பிடிச்சு கொண்டு வந்து போடுறது. இப்போ அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணச்ச இந்த அணில் என்ன பண்ணித்தான், ஆமா அதெல்லாம் மலையை தூக்குறது, எனக்கு மலையை தூக்குறதுக்கு என்ன சக்தி இருக்கு, நான் மலையா தூக்க முடியும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான், அவெல்லாம் கைங்கரியம் பண்றாள சரி சந்தோஷம் நம்ம கொஞ்சம் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால அதுதான் பண்ண முடியும், கைங்கரியம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கணும், நம்மளாம் அப்படிதான் இருக்கும். ஆனா நிறைய பேர் ஏழை பண்றான்னு வச்சுக்கோங்க, இப்ப ஏழை பண்றோம் ஏழை பண்ணா நம்ம பக்கத்துல இருப்போம், பாராயணக்காரம் பண்ண பாராயணம் பக்கத்துல இருப்போம், எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்றான் நம்ம பக்கத்துல இருந்து சேமிப்போம் அப்படின்னு நம்மளால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு இருக்கிற மாதிரி ஒதுங்கி இருக்க வேண்டிய அணில். ஆனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுன்னா என்னால கண்ணை கல்லை புரட்ட முடியாது, என்னால மண்ணை புரட்ட முடியாது, அப்ப என்னால பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா குளித்து தாம் புரண்டிட்டோனி, கையால எதையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது என்னால. அப்போ அந்த சமுத்திரத்துல போய் குளிக்குமா, குளிச்சுட்டு நேர கரையில வருமா, மண்ணுல புரளுமா, அப்ப உடம்பு முழுக்க மண்ணாயிடும், அந்த மண்ணோட கூட அப்படியே திடீர்னு நேர ஓடி வந்து இந்த அணை கட்டுற இடத்துல வந்து அங்க வந்து உதருமா, உதனா அந்த மண்ணெல்லாம் அந்த இடத்துல உதிர்ந்துடும். அப்ப அந்த மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் மெதுவா அடைச்சுக்கணும். ஒரு அணில் சின்ன அணில் இதனால என்ன காரியம் ஆயிட போறது, இந்த வந்து இந்த மண்ணை கொட்டினபடியினாலதான் அந்த அணை நிக்கிறதா அப்படின்னா அதை யோசிச்சு பார்க்காமல். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவா, அஞ்ஞான் குன்னும் தன்னால் ஆயதுன்னு ஒரு பழமொழி, அணில் குஞ்சு கூட தன்னால முடிஞ்சதை செஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளால முடிஞ்சதை நாம செய்யலாம் அப்படின்னு அவ எத்தனை கைங்கரியம் பண்ணாலும் எப்படி ஆனாலும் இங்க பாகவதர்கள் நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் ஏதாவது நாம பண்ணுவோம் அப்படின்னு கலந்துக்கிற மாதிரி இந்த அணில் தன்னால முடிஞ்சது செஞ்சத இந்த பெருமாள் பார்த்துட்டு இருக்க. சலமினா அணிலும் போலே, இந்த அணிலுக்கு சலம் இல்லை, சலம்னா வஞ்சனை, ஒரு வஞ்சனை ஒண்ணும் இல்லையே, கைங்கரியத்தை எவ்வளவு அழகா பண்றது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சுவாமி நீங்கெல்லாம் பண்றோம் நாங்கெல்லாம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம தன்னால முடிஞ்சதை பண்றதோ இல்லையோ, அந்த அணிலுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் பெருமாள் வந்து அப்படி தடவி கொடுத்தார் அப்படின்னு கதை. மூணு கோடு அணிலுக்கு இருக்கோ இல்லையோ, இது ஒரு வேடிக்கை வாருங்கோ, இந்த வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அணிலுக்கெல்லாம் மூணு கோடு கிடையாதான் அப்படின்னு சொல்றான், அந்த அணிலுக்கெல்லாம் மூணு கோடு கிடையாதான், இந்த அணிலுக்கு தான் இருக்கா நம்ம ஊர்ல தான் என்ன கேட்டா, அதெல்லாம் பெருமாளுக்கு கைங்கறி மண்ணில் இல்லை, இதுதான் பண்ணிட்டு அணை கட்டும் போது, ஆனால் அது கிடையாது போல இருக்கு, நான் அந்த அணில் செஞ்சது கூட என்னால செய்ய முடியலையே, என் செய்வான் தோன்றினேனே, அரங்கற்கு ஆட்சியாமல் பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் செய்யாமல் நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ஓனு கதற. அணில் நமக்கு பாடம் காண்பிக்கிறது, பெருமாள் அதுக்கு அந்த அணிலுக்கும் விசேஷமாக அனுகிரகம் பண்ணி ஆச்சரியமா சேதுவை கட்டி அந்த பக்கம் பெருமாள் கரையில போய் சேர்ந்த. சேதுபந்தம் அப்படிங்கிறது இன்னைக்கும் நமக்கு பரமக்ஷேமத்தை கொடுக்கறதாக ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கு. அந்த பக்கம் சுவேல பர்வதம் அப்படின்னு லங்கையில சுவேல பர்வதத்துல போய் பெருமாள் அங்க இறங்கினார். அங்க அந்த பக்கம் அரண்மனையில ராவணன் அப்படி மேல மாடியில போயிட்டு இருந்தான். இத பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு பொறுக்கல, நேர இங்கிருந்து ஒரு தாவி தாவி ராவணன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தனியா இருக்கான், சைன்யம் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஒண்டிக்கு ஒண்டி மாடியில யுத்தம் நடக்கிறது, கீழே யாருக்கும் ஒன்னும் தெரியாது. இங்கதானே இருந்தார் மகாராஜன், எங்க போனான்னு பாக்குற அதுக்குள்ள பார்த்தா அங்க ராவணனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். மல்யுத்தத்துல ரெண்டு பேருமே நிபுணர், ராவணன் பதிலுக்கு யுத்தம் பண்ண ரெண்டு பேரும் கோரமா யுத்தம் பண்ண, கடைசியில ராவணன் இவரை பொறுக்க முடியாமல் அவன் மாயா யுத்தத்துல இறங்கிட்டான். மறைஞ்சு போய் நின்ற யுத்தத்துல இறங்கச்ச சுக்ரீவன் அங்கிருந்து தப்பிச்சு நேரம் மறுபடியும் நேரம் இங்க வந்து பெருமாள் ஸ்ரீராமனுடைய பக்கத்துல தலைய குனிஞ்சிட்டு நின்றாராம். வெக்கத்தோட, நான் ஏதோ அசட்டுத்தனமா காரியம் பண்ணிட்டேன், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுனா போனோம், ஏதோ திடீர்னு போயிட்டேன்னா. பெருமாள் சொன்னார், தொய் கிஞ்சித் சமாபண்ணே கிங்காரியம் சீதையாமமா, சுக்ரீவா நீ இப்படி செய்யலாமா, உன்னை போல சுகிருத்து எனக்கு உண்டா அப்படின்னு. அதான் பவந்தோ வா சுகிருத்விதா அப்படின்னு நேற்று சொன்னார். சுக்ருத்னா சுக்ரீவன் போல யாரும் கிடையாதாம். ஏன் போன இங்கே, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு வந்துருத்துனா அப்புறம் எனக்கு சீதையினால என்ன லாபம், உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துடும் அப்புறம் சீதை எனக்கு ராஜ்யம் இதுக்கு எதுவுமே எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சுக்ரீவன் தட்டி கொடுத்தாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, சுக்ரீவன் கிட்ட இருக்க பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தினால சீதையை காட்டும் ரொம்ப அதிக பிரீதி, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிற ஆழ்வார். பெருமாள் நமக்கெல்லாம் ரொம்ப இன்பன், பிராட்டிக்கு அப்படின்னா அவருக்கும் இன்பன், நமக்குதான் முதல்ல இன்பனாம் விஷயத்திலே பிராட்டிக்கு முற்பட சேத்தனர்களாக இன்பனாகிற விஷயத்துல பிராட்டிக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லிட்டார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில சுக்ரீவா நீ இல்லாட்டா அப்புறம் எனக்கு சீதை இருந்து என்னப்பா பண்றது அப்படின்னா ரொம்ப பெரிய. சுக்ரீவன் சொன்னான், அடியே இங்க பக்கத்துல இங்க வந்து நின்ற போது அந்த பக்கம் மாடியில அவன் உலாத்தின் இருக்கிறத பார்த்தா எனக்கு பொறுக்கல், வடவா எந்த காரியம் பண்ணிட்டு இவாட்டை நிம்மதியா உலாத்தின் இருக்க, ஏதாவது கொஞ்சமாவது பயமோ வெக்கமோ ஒண்ணு இருக்க வேண்டாம், இப்படி பிராட்டிய அபகாரம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படி உலாத்தின் இருக்கே. சில பேர் இந்த ஜெயிலுக்கு போகும்போது பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டான், கோடிக்கணக்கில் ஊழல் தப்பு பண்ணிட்டா, அதனால என்ன சிறைக்கு போறார் அப்படின்னா டிவியில நியூஸை பார்த்தா டாடா காமிச்சிட்டு போவார், நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு கொஞ்சமாவது வெக்கமானோம் அப்படின்னுட்டா ஒரு பயம், ஒரு பேட்டியை கொடுத்து நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி இது மாதிரி பெரிய அபராதத்தை பண்ணிட்டு இப்படி அப்படி பத்தி உலாத்திட்டு இருக்காளே அந்த இடத்துல, அதை பார்த்தா அடியே பொறுக்கணும் அதுதான் நேர போனேன் அப்படின்னா, நீமே என் பக்கத்திலே இரு, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்னால தாங்க முடியாது. பெருமாள் கிட்ட அத்தனை சேவனம் பண்றவர், சமுத்திரத்துடைய அந்த கரையில இருக்கச்சு கூட ராவணன் என்ன பண்ணான், ஒரு தூதன் அனுப்பிச்சான் சுக்ரீவன் கிட்ட போய், நீ ஏகாந்தமா சொல்லு சுக்ரீவா, ஸ்ரீராமனுடைய பாரியை நான் அபகரிச்சா அதனால உனக்கு என்ன, உனக்கும் எனக்கும் சண்டை கிடையாது, உங்க அண்ணா வாலி எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படிங்கறத நினைச்சுக்கோ, என்னையும் உங்க அண்ணா மாதிரி நினைச்சுக்கோ, நீ வந்த வழியே திரும்பி போயிடு, நான் குரங்கு சைன்யத்தை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீங்க எல்லாம் குழைச்சு போயிடுங்கோ, ராமனை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகம். இத ஒருத்தன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சான் ராமனை, நீ போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சுக்ரீவன் கிட்ட மாத்திரம் போய் இந்த விஷயத்த சொல்லு, இந்த மாதிரி அவனை ரொம்ப வேண்டியவன் சொல்லு, அண்ணா மாதிரி நினைச்சுக்க சொல்லு, அவன் அப்படியே திரும்பி போயிடு சொல்லு அப்படின்னு ரகசியமா சொல்லி அனுப்பிச்சான். இந்த தூதனும் விடுகிடுன்னு வந்து ஆகாசத்தை நின்றானா, உடனே குரங்கெல்லாம் சத்தம் போட்டுதான், இல்ல இல்ல நான் மகாராஜா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னா, சுக்ரீவன் எல்லாரும் பேசாமடே என்னடா வேணும் என்ன சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி சக்கரவர்த்தி ராட்சச சக்கரவர்த்தி இந்த மாதிரி விஜ்ஞாபனம் பண்ண சொன்னார் உங்களுக்கு அப்படின்னு, நானும் நீ தானே ரொம்ப வேண்டியவன் அப்படின்னா சொன்னார் அப்படின்னா, சுக்ரீவன் அழகா சொன்னார், நம்ம ஏசி மித்திரம் நானுகம்ப்யா, உங்க ராஜா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, அதுக்குள்ள அவனை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வானரங்கள்லாம், அவன் இதை சொன்னவனே அடிக்க ஆரம்பிச்சிருத்து, அவன் கட்டுனு தப்பிச்சுட்டு போய் போனா போறேன்னு சொல்லி ஆகாசத்துல போயிட்டான். அப்போ அப்பா அப்பா நான் போறேன்னா, அப்புறம் கொஞ்ச தூரம் போனோம் திரும்பி வந்தான், மகாராஜா அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு அவன் ஏன்னு கேட்டா, பதில் சொல்லாம அவன் உதைப்பான், ஏன்டா கேட்டுன்னு வரலையான்ட்டு, என்ன பதில் சொல்லணுங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க, அப்படியே கேட்டுட்டே போயிடுறேன் நானு அப்படின்னா, அப்பதான் சுக்ரீவன் சொன்னார், ரமேசி மித்திரம் யார்தான் யாருக்கு ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நம்ம ஏசி மித்திரம் யார் ஃப்ரெண்டுன்னு யார் சொன்னான், நம்ம ஏசி மித்திரம் பியகா, உன் கூட நான் பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது, நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நீ சொல்றத நான் திருணத்துக்கு சமமா மதிக்கிறேன், உன்னை நான் மதிக்கிறதும் கிடையாது, இதுதான் பண்ண போறேன், நீ சொல்றது மொத்தமும் பொய், எனக்கு வேண்டியவனும் கிடையாது நண்பனும் கிடையாது, ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான் நீ சொன்னது சரி அப்படின்னுட்டா, என்ன அப்படின்னா, என்ன உங்க அண்ணா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்க, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், எங்க அண்ணாவை என்ன பண்ணோ அதுதான் உன்னையும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டா. தத்தோ திவாலி பவதர்கவத்யா, வாலி எப்படி பண்ணனோ அதுதான் உன்னையும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் பெருமாள் கிட்ட அத்த அசஞ்சனமான பக்தியில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பட அவனையும் கூட்டுண்டு பெருமாள் அப்படியானா யுத்தம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மறுநாள்லேருந்து யுத்தம் ஆரம்பம். இன்னைக்கு ராத்திரி யுத்த சரித்திரமும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் இன்னைக்கு ராத்திரி. இப்ப சேதுபந்தம் திருத்தி இலங்கையில அந்த கரையில பெருமாள் ஏழு இருக்க அப்படின்னு இதுக்கு நடுவில் நிறைய தூதம் இப்படியாக பெருமாள் இப்போ லங்கைக்கு வந்து சேர்ந்தார். ராத்திரி ஸ்ரீ பட்டாபிஷேகம் நடக்க போறது, ஆச்சரியமான உற்சவம். முதலே சொன்ன மாதிரி எல்லாருமா வந்து கலந்துக்கணும். இப்ப இது முடிஞ்ச உடனே தரியாராதனை நடக்க போறது. இப்போ ஆச்சரியமாக இதுக்கு அனுகுணமாக கொஞ்சம் பாட்டு கேட்கணும். அதனால தீபவல்லி தீபரேகா கல்பவல்லி தீபரேகா கல்பவல்லி இவா ரெண்டு பேருமாக இங்க வந்து பாட்டு பாடி பகவத் கைங்கரியம் பண்ணுவார். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ராஜ்யேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே நமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.